ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ವ್ಯಕ್ತಾವ್ಯಕ್ತಾಕ್ಷರವರತ ಮಹಾಕಾಲವೈಕುಂಠಜೀವೈ ತತ್ವಗ್ರಾಮಸ್ಸಹ ಭಗವತೆ ವಾಗ್ಭುತಸ್ತ್ರಿಂಶದಾತ್ಮ ದಿವ್ಯಃ ಕನ್ಯಾವ್ರತಪರಸುಧಾಸ್ಯಂದಿ ಸೂಕ್ತಿ ಪ್ರಬಂಧೋ ದೇವೀ ಗೋಧಾ ದದತು ಗುರವಃ ಶ್ರೀನಿಧಿಶ್ಚ ಶ್ರಿಯಂ ನಃ. இன்றைய திருப்பாவை பாசுரமானது 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளறியச் சென்று சிறுச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவளர்த்தம் பொற்கொடியே புத்தரவல் உள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்ராதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயற்றுக் குரங்கும் பொருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தின் அர்த்த விசேஷமானது கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து கன்றுகளோடு கூடிய கறக்கும் மாடுகளின் அநேக கூட்டங்களை கறந்து கொண்டு செற்றார் திரள் அழிய சென்று ஊருக்குள் சத்ருக்கள் நுழைவதற்கு முன்னமே அவர்களிடம் போய் சத்ருக்களினுடைய வலிவெல்லாம் அழியும்படி செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் போர் புரிபவர்களும் ஒரு தோஷமும் இல்லாதவர்களுமான கோபாலர்கள் கோவலர் தம் பொற்கொடியே அந்த கோபால கூட்டத்தைச் சேர்ந்த பெண்மணியே பொற்கொடியே பெண்ணாலான கொடி போன்ற பெண்ணே புத்தரவல்கொள் புனமையிலே போதராய் புற்றின் மேல் பாம்பு போன்ற அறையின் முன்பாக முள் வளரும் காட்டினுள்ள மயில் போன்றவளுமானவளே. அந்த பெண்மணியானவள் இந்த மயில் போன்று இருக்கின்றாள் என்று வியாக்கியானம். போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து பேர்பட்ட பெண்மணியே வருவாயாக உன்னுடைய உறவினர்களும் தோழிகளும் யாவரும் வந்து உனது இல்லத்தின் உள்ளே முற்றத்திலே புகுந்திருந்து முகில் வண்ணன் பேர் பாட. இப்படிப்பட்ட ஹரிசங்கீர்த்தனத்தை பண்றாளே மேகவண்ணனான எம்பெருமானின் திருநாமங்களை கீர்த்தனம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஹரிசங்கீர்த்தனம் பண்ணின்றவராலே செல்வ பெண்டாட்டி நீ சித்ராதே பேசாதே எட்டுக்குரங்கும் பொருள். இப்படிப்பட்ட நாமசங்கீர்த்தனத்தை பண்ணி வரும் பொழுது அதை அனுபவிக்க பாக்கியம் பெற்ற நீயோ பேசவும் செய்யாதே அசையாதே எதற்காக உறங்குவதோ அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழியை பார்த்து கேட்கிறான். இந்த பாசுரத்தின் உள்ளர்த்தமானது கன்றுகள் இல்லாமையிலே பசுக்களினிடத்தில் பால் கறக்க நம் சாஸ்திரம் சொல்லவில்லை. எந்த பசு கன்றுகளோடு இருக்கின்றதோ அந்த பசுக்களிடமே பால் கறக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதைத்தான் பகவத் திருவாராதனத்திற்கோ எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வதற்கோ நம் உபயோகிக்க வேண்டும். இந்த பாசுரத்தின் அர்த்த விசேஷம் கன்றில்லாத பொழுது கரத்தல் கூடாதையாகையாலே கறவைகள் கன்றுகளோடு கூடியே உள்ளனவென்று கண்ணனின் கட்டாட்சத்தாலே ஒரு கறவைக்காவது கன்றில்லாமல் இருந்ததில்லை திருவாயர்பாடியில் அப்படின்னு இந்த இடத்துல பூர்வாச்சாரியர்களுடைய நிர்ணயம். ஒரு சமயம் அகாசுரன் என்ற அசுரன் என்ன பண்றான்னா பாம்பு வடிவு எடுத்துண்டு இந்த பசுக்களையும் கன்றுகளையும் விழுங்கிவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சுண்டு யமுனா நதிக்கரையில ஒரு குகை போன்ற வடிவு கொண்டு அந்த ஆ அப்படின்னு வாயை திறந்துண்டு உட்கார்ந்துண்டுள்ளானோ. இது தெரியாமல் இந்த பசுக்களும் கன்றுகளும் திருவாயர்பாடியில் உள்ள மற்ற கோபால பிள்ளைகளும் விளையாடி சென்று அப்படியே அந்த குகைக்குள்ள போய் என்ன இருக்கு என்று பார்ப்போமே அப்படின்னு உள்ள நுழைஞ்சுடல்தான். இது உள்ள நுழைஞ்சவுடனே அந்த அகாசுரனானவன் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு மொத்தத்தையும் விழுங்கி விடுகின்றான். இது தெரிஞ்சு கண்ணன் அங்கேருந்து ஓடி வந்து பசுக்களை ரட்சிக்க வேண்டுமே அப்படின்னு அந்த அகாசுரனோட வாயில புகுந்து அந்த அகாசுரனை பாம்பை ரெண்டா கிழிச்சு போட்டு அந்த கன்றுகளையும் பசுக்களையும் தன்னுடைய கோபால பிள்ளைகளையும் காத்து கொண்டு வெளியே வருகின்றான். இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னு கேட்டா, பிரம்மா ஒரு சமயம் இந்த கண்ணனை பார்த்து ரொம்ப பொறாம கொள்றார். எப்படி வந்து இந்த பசுக்களையும் கன்றுகளையும் அழகா மேய்ச்சுண்டு வரலையே இந்த குழந்தை, இந்த குழந்தைகிட்டேந்து அதை நம்ம ஓட்டி கொண்டு போயிட்டா அந்த குழந்தை எப்படி அதை காப்பாத்துறதுன்னு பார்ப்போமே அப்படின்னு பொறாமை உள்ளம் கொண்டு அங்கேருந்து பிரம்மா சத்தியலோகத்திலேருந்து வந்து கண்ணன் விளையாடிருக்கின்ற சமயம் பார்த்து அந்த பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டிக்கொண்டு சத்தியலோகத்துக்கு போகணும் அப்படின்னு பார்க்கிறார். இது தெரிஞ்சு கண்ணன் முன்பாகவே பிரம்மாவினுடைய ரூபத்தை கொண்டு இங்கேருந்து சத்தியலோகம் போய் தன்னுடைய வாயில் காப்போன் கிட்ட, என் உருவு கொண்டு யார் உள்ளே நுழைந்தாலும் அவரை உள்ளே விட வேண்டாம் என்று உத்தரவு போட்டு பிரம்மா மாறி போய் உள்ள உட்கார்ந்துடலாம். அப்புறமே பிரம்மா அங்கேருந்து பசுக்கன்றுகளோட வரையர். அப்படி வரும்பொழுது அந்த வாயில் காப்போன் வந்து பிரம்மாவை நிறுத்தி, நான் உள்ள விடமாட்டோம் சுவாமி, ஏற்கனவே உள்ள பிரம்மா போயிட்டார், தன்னுடைய உருவலை யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார், அதனால நாங்க விடமாட்டோம் அப்படின்னவனே, கண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமாள் காலில் வந்து விழுந்து அந்த கன்றுகளோட எம்பெருமானுக்கு அந்த கன்றுகளை கொடுத்து, அந்த கன்றுகளுக்கு ஒரு குறையும் வராமல் அதை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து அதை அனுப்புறார். கண்ணன் அங்கேருந்து இறங்கி திருப்பியும் திருவாயிற்பாடிக்கு வந்துடுறார். இந்த பாசுரத்துல கிருஷ்ண பக்தி அதிகமா இருக்கிற ஒரு தோழியை எழுப்புறதா நம்ம பூர்வாச்சாரியா சொல்றான். எப்படி அப்படின்னு கேட்டா, கிருஷ்ண பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா திரௌபதி போல இருக்கணுமா. சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரி காட்ச ரக்ஷமாம் அப்படின்னு சொல்லி அந்த அவையில வந்து துச்சாதனன் துயிலுரியும் பொழுது ரெண்டு கையும் மேல கூப்பி, மத்தகத்திடையே கைகளை கூப்பின்னு ஆழ்வா சாதிச்சா போல ரெண்டு கையும் மேல கூப்பி சொல்றா இல்லையா திரௌபதி, அப்ப அந்த க்ஷணம் மாத்திரமே பெருமாள் வந்து திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்து அவருடைய மானத்தை காப்பாத்தினாள் இல்லையா, பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமேன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறாப்புல, எப்போ திரௌபதிக்கு கஷ்டம் நேர்ந்தாலும் உடனே எம்பெருமான் வந்து காப்பாத்திடுறாராம், பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார்னு சுவாமி தேசிகன் சாச்சாப்புல, எப்போ அவ பஞ்ச பாண்டவாளுக்கு வந்து துக்கம் வந்தாலும் எப்ப கஷ்டகாலம் வந்தாலும் உடனே பெருமாள் அங்க வந்து அவ கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அவளுக்கு சுகத்தை கொடுத்து அனுகிரகமும் பண்ணிட்டு போறாராம் அங்கேருந்து பெருமாள். இதே போல இந்த கிருஷ்ண பக்தி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தோழியை வந்து ஆண்டாள் எழுப்புறா. பெயர்பட்ட கிருஷ்ண பக்தி உடையவராம் அந்த தோழி. எப்பேற்பட்ட இது அப்படின்னு பார்த்தானாக்கா, அந்த ஹரிசங்கீர்த்தனம் பண்ற வேலையில உறங்கலாமோ அப்படின்னு கேட்கிற. ஹரிசங்கீர்த்தனம் எங்க நடந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம போனோம். ஹரிசங்கீர்த்தனத்தோடைய பெருமை எப்படி அப்படின்னு பார்த்தனாக்கா, நமனும் முருக்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படின்னு சொல்றாரு. நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. அந்த எம்பெருமானுடைய திருநாமல நரகத்துல ஒழிச்சாலே அது சுவர்க்கமாறுது, இந்த பூமியில வந்து இந்த பூமண்டலத்துல ஒழிச்சா எவ்வளவு க்ஷேமமா இருப்பா, எல்லாரும் ஹரிசங்கீர்த்தனம் பண்ணா எவ்வளவு நல்லது, அந்த ஹரிசங்கீர்த்தனமானது எம்பெருமானுடைய திருவடி கிட்ட கொண்டு போய் சேர்த்துருமே, எம்பெருமானே வந்து தன்னுடைய தூக்கின் போனாலும் நாழி ஆகுமா, ஆனா அந்த ஹரி நாமத்தை சொன்ன க்ஷணம் மாத்திரம் நம்ம போய் பெருமாள் திருவடியில போய் சேர்ந்துருவோம். மோட்ச உபாயமான ஹரிசங்கீர்த்தனத்தை பண்ணும் பொழுது நீ இப்படி உறங்கலாமோ அப்படின்னு கேட்கறா. யார் எந்த ஹரியினுடைய சங்கீர்த்தனம் அப்படின்னு, முகில் வண்ணன் பேருபாட. இந்த முகில் வண்ணன் அப்படின்னாக்க மேகத்தை ஒருத்த நிறத்தை உடைய கண்ணன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மின்னுமா மழைதவழும் மேகவண்ணா விண்ணவர்த்தம் பெருமானே அருளாயன்னு அப்படின்னு ஆழ்வார் திருவங்கி ஆழ்வார் சாய்க்கிற திருநெடுந்தாண்டகத்துல, மின்னுமா மழைதவழும் மேகவண்ணா, பேர்பட்ட மேகவண்ணன் என்ன பண்றார் அப்படின்னாக்க, அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்தவம்மான். அம்சாவதாரம் கொண்டு பிரம்மாக்கு வேதங்களை உபதேசிக்கும் பொழுது அந்த மின்னுமா மழைதவழும் மேகவண்ணா, அந்த மேகவண்ணன் தான் அம்சாவதாரம் எடுத்து பிரம்மாக்கு வேதத்தை உபதேசிச்சார். அந்த பிரம்மா மூலமா இந்த லோகத்துக்கு மொத்தம் இந்த வேதத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட முகில் வண்ணன் நம்மாழ்வார் பாடலர், முகில் வண்ணன் அடியை அடைந்தருள் சூடி உய்ந்தவன் மெய்ப்புணல் பொருணல் துகில் வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ்வன் குருகூர் சடகோபன் முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி பத்தும் வல்லார் முகில் வண்ணவான திமயவர் சூழவிருப்பர் பேரின்ப வெள்ளத்தே. பேர்பட்ட அந்த முகில் வண்ணன் ஸ்ரீரங்கநாதனை சரணாகதி பண்ணும் பொழுது, முகில் வண்ணன் அடியை அடைந்தருள் சூடி உய்ந்தவன் மெய்ப்புணல் பொருணல். பேர்பட்ட சடகோபன் ஸ்ரீரங்கநாதன் திருவடியை அடைந்து உயிர்ந்திருக்கார். எப்படின்னாக்க, முகில் வண்ணன் அடியே அடைந்தருள் சூடி உயர்ந்தவன். முகில் வண்ணனா எம்ம வந்து ரங்கநாதனை பார்த்து ரங்கநாதன் திருவடியை பற்றிய ஸ்ரீ சடகோபன் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட ஹரிசங்கீர்த்தனத்தை பண்ணும் பொழுது உறங்கலாமோ அப்படின்னு ஆண்டாள் அந்த தோழியை பார்த்து கேட்கிறார். அந்த பெண்மணியானவள் மயில் போல இருக்கிறே அப்படின்னு ஆண்டா சொல்லும் பொழுது, சுவாமி தேசிகன் இதே போல கண்ணனை வர்ணிச்ச அந்த கோபாலம் சதி பாசுரமானது ஞாபகத்திற்கு வருகின்றது. ஹிருதி முக்த சிகண்ட மண்டனஹா லிகித கேன மமைச சில்பினா மதனாதுர வல்லவாங்கனா வதனாம்போஜ திவாகரோ யுவா. அப்படின்னு இந்த மயில்பீலி சூடிண்டு கண்ணன் எப்படி நர்த்தனம் ஆடுறான் அப்படின்றத விளக்கிற பாசுரமானது இந்த ஸ்லோகமானது கோபாலம்சதி ஸ்லோகம். இந்த பாசுரத்தின் சத்சம்பிரதாயகமான அர்த்தம் என்னவென்று பார்த்தோமேயானால், கற்றுக்கரவை கற்று இந்த சத்சம்பிரதாயத்தில் கிரந்தங்களான எல்லாவற்றையும் கற்க வேண்டியவைகளை கற்று, கரவை கணங்கள் பலகரந்து எப்படி நம்ம கற்க வேண்டும் அப்படின்னு கேட்டோமே ஆனால், பகுப்யஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்கா, பலகரந்து எல்லார்களுடையும் எல்லா குணவான்கள்கிட்டையும் மகான்கள்கிட்டையும் போய் கேட்டு கணங்கள் பலகரந்து எல்லா கிரந்தங்களையும் நம்ம வாசிக்க வேண்டுமாம். எப்படி அதை வாசிச்சதுனால என்ன இதுனாக்க, செற்றால் திரள் அழிய சென்று செலு செய்யும் இந்த குதிருஷ்டிகளும் வேதத்துக்கு அபார்த்தம் பண்ற மற்ற மதத்தினருமான சாக்கியர் சைனர் சார்வாங்கர் சாங்கியர் சைவர் மற்றும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னாப்புல, இந்த அவைதீக மதங்கள் எல்லாத்தையும் குதிருஷ்டிகள் இருப்பா. இந்த குதிருஷ்டிகளுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோமே ஆனால், வேதத்துக்கு அபார்த்தம் பண்றது. அந்த வேதத்துக்கு அபார்த்தம் பண்றவர்களான குதிருஷ்டிகளிடையே போய் வாதம் பண்ணி அதை ஜெயிச்சு செற்றால் திரள் அழிய சென்று செறி செய்யும் நம்முடைய சாம்பிரதாயிக ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குதிருஷ்டிகள் கிட்ட போய் வேதத்துக்கு புறம்பான அர்த்தங்கள் சொன்னா அவா கிட்ட போய் வாதம் பண்ணி அந்த வாதத்துல வேதத்தை நிலைநாட்டி வேதத்துக்கு ஆன உண்மையான அர்த்தத்தை சொல்லி அங்க போய் ஜெயிச்சுட்டு வருவா. எப்பேற்பட்டவா அப்படின்னாக்க, வேதத்தை காப்பாத்துற கோவலர்கள், வேதத்தை காப்பாத்துறவாக்கு கோவலர்கள் அப்படின்னு பேர். எப்படி அப்படின்னு பார்த்தோமே ஆனால், கோவாவது வாக்கு வேதம், அதை அங்கங்களோடு காப்பவர் கோவலர். அப்பேற்பட்ட கோவலர் புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சித்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரத்தை. என்னன்னு கேட்டாக்க, புத்தினுள்ள பாம்பு போல் அடக்கமாயிருப்பவன் இப்படி பால்யேன திஷ்டசேத் திஷ்டாசேத் பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னு சொல்றது. பகவானை அனுபவிக்க நேரிட்ட பொழுது ஆடிப்பாடி ஆனந்திப்பவன் அப்படின்னு பூர்வர்களுடைய வியாக்கியானம் இந்த இடத்துல. எப்படினாக்க, சிற்றாதே பேசாதே அடக்கத்தினாலும் அகங்காரமின்மையினாலும் அசையாமலும் பேசாமலும் இருந்து கொண்டு எற்றுக்குரங்கும் பொருள் நீரே எங்களுக்கு பெரும் நிதி உமது அருளிச் செயலே எமது பொருள் பொருளாகிய நீர் உறங்கலாமோ எங்களோடு சேர்ந்து எங்கள் அனுபவத்தில் உள்ள குணதோஷங்களை கூறலாகாதோ என்றவாறாகுக அப்படின்னு வியாக்கியானத்தை இந்த இடத்துல முடிக்கிறார். பேர்பட்ட சத்சம்பிரதாய அர்த்தத்தையும் உள்ளர்த்தத்தையும் பாசுரத்தின் அந்த அகாசுர விருத்தாந்தத்தையும் சேர்ந்து அனுபவிச்சு இன்றைய பாசுரத்தின் மேன்மையை நாம் அறிவோம். சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிஹிதாபிரசப்திரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.